என் நிமிஷம் எந்த நாடு நிமிஷம் பழைய கரைசி எந்த நிமிஷம் வசனை வீசும் பூ நிமிஷம் இந்த நிமிஷம் இந்நிமிஷம் எந்த நிமிஷம் கூடாதா என் கண்ணில் இமைகள் பொருந்து விடக்கூடாதா வெளி பூவனமாய் மறந்து விடக்கூடாதா இன்னிக்கள் நிலவாக மறந்து விடக்கூடாதா நிமிஷம் பல்லவியே பாடல் விட்டு போகாதே வாசல் வரை வந்த நதி வற்றி விடக்கூடாதே தந்தை கண் செய்தும் ஆனந்த கண்ணீர் என்னோடு என் உயிரும் கரைந்து விடலாக இந்த நிமிஷம் நிமிஷம் பழைய மனத்தில் ஒரு தேவதை மேலும் பழைய வார்த்தை ஒரு பாலிமிஷம் வாழ்வின் கடைசி அந்த நிமிஷம் வரைக்கும் வசனை வீசும் பூ நிமிஷம் இந்த நிமிஷம் நிமிஷம் என்ன வா